சுற்றி வண்ண வண்ண பூக்கள் மட்டும் கேட்கட்டும். உன் காதில் காக்கை குருவி குயில்கள் கிளிகள் கொட்டம் சூழட்டும், காதல் சூழட்டும், கூறட்டும் குட்டி கதைகள் மழலையில் குழந்தைகள் ஊரட்டும். உனக்குள்ளே இயற்கையின் இயல்புகள் தூரட்டும், காதல் சிறு உலகினில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைத்திடு. ஜலியின் அருகில் கண் மூடிக்கொண்டு இவை மறந்திடு. பறந்து போ, நீ பறந்து போ, உனக்கென்று கொஞ்சம் நேரம் பறந்து போ. பறந்து போ, நீ பறந்து போ, காதலும் கொஞ்சம் நேரம் கலந்து கிளிகள் கூட்டம் சூழட்டும், காதல் சூழட்டும், கூறட்டும் குட்டி கதைகள் மழலையில் குழந்தைகள் ஊரட்டும். மூலக்குள்ளே இயற்கையின் இயல்புகள் தூரட்டும், பார்க்க வைத்தான் காதல் அன்பு ரெண்டும் ஒன்று என்று காட்டிவிட்டான் சூழ்.